வலிய தேவையில்ல, நீதான் என் பஞ்சாதி. தாம்பூலம் தேவையில்ல, நீதான் என் சரிபாதி. உறவோடு பிறந்தது பிறந்தது, உசுரோடு கலந்தது கலந்தது. மாமா மாமா நீதா நீதானே அடி சிறுக்கி கூண்டுக்குள்ள நிக்க வச்சு கேசு ஒன்னு போட்டுருவே மானே.